எனக்கும் பிறப்புக்கும் எவன் விதிப்பது தடை. புதுகம் தடுக்கிற கதவுகள் பிடிபட உடை. நினைத்தாலே மடுவை நினைக்காதே, திறமை உனக்குள் இருந்தாலே வெளியிட தயங்காதே. திமிரோடு கொஞ்சம் நடைபோடு என்றும் நரையோடைய பெண்ணும் நடுங்காது நெஞ்சும். கல்லை எறிந்தாலும் வெண்மீன் விழ வேண்டும். கலாமின் கனவெல்லாம் நம்மில் பெற வேண்டும். புயலுக்கும் நெருப்புக்கும் எவன் இங்கு விதிப்பது தடை. மறுபடி பிறக்கிற வழி எல்லாம் எவனுக்கும் தெரியாது. இருக்கிற பொழுதே உனக்கென்று எழுதிடு வரலாறு. சரியானது செய், சாகாதவன் இல்லை. முடியாதது கைவை, முடியாததும் இல்லை. தீயாய் பந்தாடும் வெற்றி திருமகன் நான். நாளும் போராட்டம், அதிலே கொண்டாட்டம். புயலுக்கும் நெருப்புக்கும் எவன் என்று விதிப்பது தடை.